கண்ணை கட்டிக் கொள்ளாதே, கண்டதையெல்லாம் நம்பாதே, காக்கை குயிலாயாகாதே தோழா. தாடிகளெல்லாம் தாகூரா, மீசைகளெல்லாம் பாரதியா, வேஷத்து ஏமாறாதே தோழா. நம்மடியில் கனம் இல்லையே, பாயம் இல்லையே, மனதில் கர இல்லையே, கூரா இல்லையே, நினைத்தது முடியும் வரையே. கண்ணை கட்டிக் கொள்ளாதே, கண்டதையெல்லாம் நம்பாதே, காக்கை குயிலாயாகாதே தோழா. தாடிகளெல்லாம் தாகூரா, மீசைகளெல்லாம் பாரதியா, வேஷத்தில் ஏமாறாதே தோழா. மக்கள் மக்கள் என் பக்கம், மாலை தென்றல் என் பக்கம், சிட்டுக்குருவிகள் என் பக்கம், செடிகள் கொடிகள் என் பக்கம், ஏழை தமிழர் என் பக்கம், எங்கும் தாய் குலம் என் பக்கம், எட்டு தீக்கும் என் பக்கம், அடக்கலங்க எடுப்பார், வீரன் மட்டும் சத்தியத்தை நம்புவானே. ஏழை வர்க்கமே இணைந்து விட்டால் கோடிகளும் கூட்டையும் கொடியில் மாறிவிடும். கண்ணை கட்டி கொள்ளாதே, கண்டதையெல்லாம் நம்பாதே, காக்கை குயிலாயாகாதே தோழா. தாடிகளெல்லாம் தாகூரா, இசைகளெல்லாம் பாரதியா, வேஷத்திலேயே மாறாதே தோழா. வெளியே போக சொல்லாதே, நான் வீணே நின்று நின்னாதே, தங்க காசை வீசுவதா தர்மம் கைய என்னதே. வெள்ளி மழை சிந்து மழை மேகம் விளம்பரம் கொடுத்தால் பொழியாது, மக்கள் சட்டி காசுக்கு வளையாது அடப்பனியா. இருள் மட்டும் ஆட்சியில் இருக்குமட, கிழக்கு முகம் எழுத்து விட்டார், இருளுக்கு மூடி உண்டு எங்களுக்கு விழி உண்டு. கண்ணை கட்டி கொள்ளாதே, கண்டதையெல்லாம் நம்பாதே, காக்கைக்குள்ளாயாகாதே தோழா. தாடிகளெல்லாம் தாகூரா, மீசைகளெல்லாம் பாரதியா, வேஷத்தில் ஏமாறாதே தோழா. அடியில் கனம் இல்லையே, பாயம் இல்லையே, மனங்களில் கர இல்லையே, குறை இல்லையே, நினைத்தது முடியும் வரையே. கண்ணை கட்டி கொள்ளாதே, கண்டதையெல்லாம் நம்பாதே, காக்கைக்குள்ளாயாகாதே தோழா.